பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார் இன்று நாளை என்ன வாழ்க்கை யார் அறிவார் எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வான் இரண்டு மரச்சோலை வைத்தார் எந்த மரம் வாழ கண்டார் ஊற்றுவானூற்றினால் தான் காய்க்காத மரமும் காய்க்கும் தள்ளாடும் மனதை கொண்டு தனியாக நின்றா நின்று இங்கேயும் இறைவன் நின்றார் உன் கையில் எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார் மனதில் ஒரு ஆசை கொண்டாள் மாலை சூடி வாழ நின்றாய் தேடினாள் காயை கண்டாள் தேடாத கனியை கண்டாள் கண்ணீரில் ஓடும் வாழ் அது செல்லும் பாதை நூறு இங்கேயும் இறைவன் நின்றாய் உன் கையில் இல்லையே எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வான் குமத்தை கையில் கொண்டு கோவில் காண ஓடி சென்றார் கோவிலை கண்டான் இல்லை அவன் தேடும் தீபம் இல்லை தண்ணீரில் நெருப்பை கண்டார் தாளாத சோகம் கொண்டார் இங்கேயும் இறைவன் நின்றார் உன் கையில் எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார் இன்று நாளை என்ன வாழ்க்கை யார் அறிவார் எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார்